பிரத்யேக வழிபாடு எவ்வாறு இருத்தல் வேண்டும் என்பதை சுவாமி விவேகானந்தர் நமக்கு விளக்குகின்றார். இறைவனின் இடத்தை ஓரளவு திருப்திகரமாக நிறைவேற்றுகின்ற ஒரு பொருளே பிரதீகம். பிரம்மம் அல்லாததை பிரம்மமாக கருதி அதில் பக்தியுடன் மனத்தை இணைப்பது. பிரதீகம் என்ற சொல் நோக்கி செல்வது என்ற பொருள் கொண்டது. பிரதீக வழிபாடு என்பது இறைவனுக்கு பதிலாக வேறு ஒன்றினை வழிபடுவதாகும். அந்த ஒன்று பல விஷயங்களில் பிரம்மத்தை ஒத்திருந்தாலும் உண்மையில் பிரம்மம் அல்ல. வேதங்களிலும் புராணங்களிலும் பல்வேறு பிரதீகங்கள் காணப்படுகின்றன. மிக உயர்நிலை லட்சியமான பரம்பொருள் வழிபாட்டை பிரதீகத்தின் மூலம் செய்ய முற்படும்போது பரம்பொருளையே பிரதீகத்தின் நிலைக்கு இறக்கி அந்த பிரதீகத்தையே தன் ஆன்மாவாக தன்னுள் உறைந்து வழிநடத்துகின்ற அந்தர்யாமியாக கருத நேரிடலாம். அப்படி வழிபடுபவன் முற்றிலும் தவறான பாதையில் செல்கிறான். உண்மையில் எந்த பிரதீகமும் அவனது ஆன்மாவாக இருக்க முடியாது. எல்லாவற்றிற்கும் மூல காரணமான பிரம்மம் பிரதீகத்தின் மூலமாக வழிபட்டால் அந்த வழிபாடு நிச்சயம் பலன் தரும். தேவர்களையோ தேவதைகளையோ அவர்களுடைய நிலையில் வைத்து அவர்களுக்காக வழிபடுவது வெறும் கர்ம சடங்கு மட்டுமே. ஆனால் தேவதைகளையும் தேவர்களையும் பிரம்மமாக கருதி வழிபட்டால் இறைவனை வழிபடுவதற்குரிய பலன் கிடைக்கிறது. நன்றி.